மூன்று நிமிட தியானம். 11 மார்ச் 2026 புதன்கிழமை. தலைப்பு: பிரகாசிப்பதா அல்லது மங்கிப்போவதா. மனப்பாட வசனம்: விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மத்தேயு 5:15. இன்றைய தியானம்: விளக்கு என்பது ஒரு நோக்கத்திற்காகவே ஏற்றப்படுகிறது என்பதை இயேசு தெளிவாக கூறினார். அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் வெளிச்சம் தரும்படி விளக்குத்தண்டின் மேல் வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றும் நம்மை நோக்கி, நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி கடலில் தத்தளிக்கும் கப்பல்களுக்கு கரையின் திசையை காட்டுகிறதோ, அப்படியே நாமும் பிரகாசிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாசம் மங்கிப்போகும் அபாயமுள்ளது. நம்முடைய ஒரி குறையும்போது மக்கள் நம்மூலமாக சரியான வழியை கண்டடைய முடியாது. இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நோக்கி, மூப்பர்கள் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான விசுவாசத்தின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படி உற்சாகப்படுத்தினார். ஒளி வீசுவதற்கு நாமும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு சுடர் பிரகாசமாக எரிய தேவையானது ஆக்சிஜனும் எரிபொருளுமாகும். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாசம் இடைவிடாத ஜப வாழ்க்கையினாலும் பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகத்தினாலும் மட்டுமே பராமரிக்கப்படுகிறது. உங்கள் ஒளி மங்கிப்போக விடாதீர்கள். தேவனோடுள்ள நெருக்கத்தின் மூலம் தெய்வீக அக்கினியை எப்போதும் பற்றி எரிய விடுங்கள். இன்றைய மேற்கோள்: விளக்கு பேசுவதில்லை, அது பிரகாசிக்கிறது. கலங்கரை விளக்கம் மணி அடிப்பதில்லை, அது வழிகாட்டுகிறது. பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: த ரிலீஸ் ஆஃப் த ஸ்பிரிட். எழுதியவர் வாட்ச்மேன் நீ. இந்த புத்தகத்தை படிக்க கீழே உள்ள இணைப்பை தொடரவும். இங்கிலீஷ் கிறிஸ்டியன் PDFs 22188. ஜெபம்: பரலோக பிதாவே, இந்த இருண்ட உலகில் என்னை ஒரு வெளிச்சமாக அழைத்ததற்காக நன்றி. என் சுடர் மங்கிப்போக அனுமதித்த தருணங்களை மன்னியும். இன்று உம்முடைய பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும். என் விசுவாசத்தின் நெருப்பை அனல் மூட்டி எழுப்பும். என் வாழ்க்கை மற்றவர்களை உம்மிடம் நடத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். என் ஜப வாழ்க்கை நான் உமக்காக பிரகாசிப்பதற்கான எரிபொருளாக இருக்கட்டும். ஆமேன். உங்களுக்கான ஒரு வார்த்தை: உங்கள் ஜப வாழ்க்கையே உங்கள் ஆவிக்குரிய ஒளியின் அளவுகோல். உங்கள் ஒளி மங்குவதாக உணர்ந்தால் இன்று இறை சமூகத்தில் அதிக நேரத்தை ஜபத்திலே செலவிடுங்கள். அந்த சுடர் மீண்டும் அக்கினியாய் எழுவதை காண்பீர்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி +91 924 31 83231.